ஸ்ரீமான் வெங்கடநாதார்யஹ கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சார்யவர்யோமே சந்நிதத்தாம் சதாஹ்ருதி. ஸ்ரீ ஷோடஷாயுத ஸ்தோத்ரம் சதுர்த்தஹ ஸ்லோகஹ. ஹேலயா ஹேதி ராஜேன யஸ்மின் தைத்யா சமுத்ருதே சகுந்தாயிவ தாவந்தி சகுந்தஃ பாலயேதவஹ. பாலயேத, இந்த கிரியாபதம் தான், இதுதான் கிரியாபதம். பாலனம் அப்படின்னா ரட்சித்தல், காப்பாற்றுதல். பாலயதி, பாலயத்தே, பரஸ்மை பதத்திலும் இருக்கு, ஆத்மனை பதத்திலும் இருக்கு. இங்க பாலயத்தேன்ற ஆத்மனே பத ஃபார்மோட விதிலிங் ஏக பிரதம புருஷக ஏக வச்சம்னா பாலயேத, காப்பாற்றட்டும். வஹ பாலயேத, உங்களை காப்பாற்றட்டும். யார் காப்பாற்ற வேண்டும், எது காப்பாற்ற வேண்டும்? குந்தகா பஹ பாலயேத. குந்தகன ஈட்டி, சஹ குந்தகா, சஹ குந்தகன அந்த ஈட்டி உங்களை காப்பாற்ற வேண்டும். இப்படிப்பட்ட ஈட்டி யாருடையதுன்றது மிச்சல விசேஷணம். ஹேதி ராஜேன, போன ஸ்லோகத்திலே பார்த்தோம், ஹேதி ராஜகன ஆயுதங்களுக்கெல்லாம் ராஜா, சுதர்ஷனாழ்வார், சக்கரத்தாழ்வார். ஹேதி ராஜேன திருத்தியா விபக்தி ஏகவச்சனம், அவரால். ஹேலையா, ஹேலையான விளையாட்டா, ஹேலிஹி ஹேலா எல்லாம் விளையாட்டு, ஹேலையான விளையாட்டா. யஸ்மின் சமுத்ரதே, இது சதி சப்தமி, யது சப்தத்தினுடைய யஹா அதனுடைய சப்தமி ஏகவச்சனம். யஸ்மின் சமுத்ருதா, உத்ருதான எடுக்கப்பட்டது, சமுத்ருதா நன்றாக எடுக்கப்பட்டது, அதாவது அதை பிரயோகப்படுத்துறதுக்கு சித்தமாக இருக்கும்போது. ஸோ யஸ்மின் சமுத்ருதே அப்படின்னா எதை பிரயோகப்படுத்துவதற்காக எடுத்த பொழுது, தைத்யாகா, தைத்யாகான்றது அசுரர்கள், பிரதமா விபக்தி பகுவச்சனம். தைத்யாகா சகுந்தாகா இவ, சகுந்தகான்றது பறவைகள், இதெல்லாம் சுவாமி சப்த அலங்கரத்துக்காக போட்டிருக்கார். சகுந்தகா சகுந்தாகா அந்த மாதிரி முதல் மூன்றாவது பாதத்தில் சகுந்தாகா, நாலாவது பாதத்தில் சகுந்தகா அந்த அலங்காரத்துக்காக பிரயோகப்படுத்திருக்கார். சகுந்தாகா இவ, பறவைகள் போல, ஒரு பறவைகளுடைய விசேஷம், அந்த பறவைகள் போல. தாவந்தி, தாவந்தி தாவந்தின்னா பயந்துன்னு ஓடுறா, இவ ஓடுகின்றனரோ அந்த பறவைகள் மாதிரி எல்லாம் பயந்துன்னு ஓடுறாலோ. சகுந்தகா பஹா பாலயேத, ஹேதி ராஜேன ஹேலையா யஸ்மின் சமுத்ரதே சகுந்தா தைத்யாக சகுந்தாகா இவ தாவந்தி சகுந்தகா வஹா பாலயேத அப்படின்னு நம்ம ஆயுதராஜன் ஆனால் சுதர்ஷன் ஆழ்வார் விளையாட்டாக எந்த ஈட்டியை கையில் எடுக்கும்பொழுது அசுரர்கள் சகுந்த பறவைகளைப் போல ஓடுகின்றனரோ அந்த ஈட்டியானது உங்களை காப்பாற்றட்டும் அப்படின்னு ஸ்லோகத்துக்கு. கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ.